ஓம் பிரம்மானு சிந்தனம். அஹமேவ பரம் பிரம்ம வாசுதேவாக்யமவ்யயம் இதி ஸ்யான் நிஶ்சிதோ முக்தஃ பத்தயேவான்யதா பவேத். அஹமேவ பரம் பிரம்ம நிஶ்சிதம் சித்த சிந்த்யதாம் சித்ரூபத்வாத் அஸங்கத்வாத் அபாத்யத்வாத் ப்ரயத்னதஃ. அஹமேவ பரம் பிரம்ம நசாஹம் ப்ரஹ்மணஃ ப்ருதக் இத்யேவம் ஸமுபாசீத ப்ராஹ்மணோ ப்ரஹ்மணி ஸ்திதஃ. ஸர்வோபாதி விநிர்முக்தம் சைதன்யம் ச நிரந்தரம் தத் ப்ரஹ்மாஹமிதி ஜ்ஞாத்வா கதம் வர்ணாஶ்ரமீ பவேத். அஹம் ப்ரஹ்மாஸ்மி யோ வேத ஸஸர்வம் பவதி த்விதம். நாபூத்யா ஈஷதே தேவாஹ தேஷாமாத்மா பவேத்தி ஸஹ. அன்யோஸாவஹமன்யோஸ்மீதி உபாஸ்தே யோன்ய தேவதாம். நஸ வேத நரோ ப்ரஹ்ம சதேவானாம் யதா பசுஹ. அஹமாத்மா நசான்யோஸ்மி ப்ரஹ்மைவாஹம் நசோகபாக். சச்சிதானந்த ரூபோஹம் நித்யமுக்தஸ்வபாவவான். ஆத்மானம் சததம் ப்ரஹ்ம சம்பாவ்ய விஹரந்தி யே நதேஷாம் துஷ்க்ருதம் கிஞ்சித் துஷ்க்ருதோத்தான சாபதஹ. ஆத்மானம் சததம் ப்ரஹ்ம சம்பாவ்ய விஹரேத் சுகம் க்ஷணம் ப்ரஹ்மாஹமஸ்மீதி யஃ குர்யாத் ஆத்மசிந்தனம். தன்மஹாபாதகம் ஹந்தி தமஸ் சூர்யோதயோ யதா அஜ்ஞானாத் ப்ரஹ்மணோ ஜாதம் ஆகாஷம் புத்புதோபமம். ஆகாஷாத் வாயுருத்பன்னஹ வாயோஸ்தேஜஸ்ததஃ பயஹ. அத்யஷ்ச ப்ருதிவீ ஜாதா ததோ வ்ரீஹியவாதிகம். ப்ருதிவ்யப்ஸுபயோ வன்ஹௌ வன்ஹிர்வாயௌ நபஸ்யஸௌ. நபோப்யவ்யாக்ருதே தச்ச சுத்தே சுத்தோஸ்மியஹம் ஹரிஹ. அஹம் விஷ்ணுரஹம் விஷ்ணுஹ அஹம் விஷ்ணுரஹம் ஹரிஹ. கர்த்ருபோக்த்ராதிகம் ஸர்வம் ததவித்யோத்தமேவ ச. அச்யுதோஹமனந்தோஹம் கோவிந்தோஹமஹம் ஹரிஹ. ஆனந்தோஹமசேஷோஹம் அஜோஹமம்ருதோஸ்ம்யஹம். நித்யோஹம் நிர்விகல்போஹம் நிராகாரோஹமவ்யயஹ. சச்சிதானந்தரூபோஹம் பஞ்சகோஷாதிகோஸ்ம்யஹம். அகர்த்தாஹமபோக்தாஹம் அசங்கஃ பரமேஸ்வரஹ. சதா மத்சந்நிதானேன சேஷ்டதே ஸர்வமிந்த்ரியம். ஆதிமத்யாந்தமுக்தோஹம் நபத்தோஹம் கதாச்சன. ஸ்வபாவநிர்மலஶுத்தஃ ஸயேவாஹம் நஸம்ஶயஃ. ப்ரஹ்மைவாஹம் நஸம்ஸாரீ முக்தோஹமிதி பாவயேத். அஷக்னுவன் பாவயிதும் வாக்யமேதத் ஸதாப்யஸேத். யதப்யாஸேன தத் பாவஹ பவேத் ப்ரமர கீடவத். அத்ராபஹாய சந்தேகம் அப்யசேத் க்ருத நிஷ்சய த்யான யோகேன மாசைகாத் ப்ரஹ்மஹத்யாம் வ்யபோஹதி சம்வத்சரம் சதாப்யாசாத் சித்யஷ்டகமவாப்னுயாத் யாவத் ஜீவம் சதாப்யாசாத் ஜீவன் முக்தோ பவேத் யதிஹி நாஹம் தேஹோ ந ச ப்ராணஹ நேந்த்ரியாணி ததைவ ச ந மனோஹம் ந புத்திஷ்ச நைவ சித்தமஹம் க்ருதிஹி நாஹம் ப்ருத்வீ ந சலிலம் ந ச வன்ஹிஸ்ததா நிலஹ ந சாகாஷோ ந ஷப்தஶ்ச ந ச ஸ்பர்ஷஸ்ததா ரஸஹ நாஹம் கந்தோ ந ரூபம் ச ந மாயாஹம் ந ஸம்ஸ்ருதிஹி சதா சாக்ஷி ஸ்வரூபத்வாத் சிவ ஏவாஸ்மி கேவலஹ மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் ப்ரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத்ப்ரஹ்மாஸ்ம்யஹமத்வயம் சர்வஜ்ஞோஹமனந்தோஹம் சர்வேஷ சர்வசக்திமான் ஆனந்த சர்வபோதோஹம் இதி ப்ரஹ்மானுசிந்தனம் அயம் ப்ரபஞ்சோ மித்யைவ சத்யம் ப்ரஹ்மாஹமவ்யயம் அத்ர ப்ரமாணம் வேதாந்தாஹ குரவோனுபவஸ்ததா ப்ரஹ்மைவாஹம் ந சம்சாரீ ந சாஹம் ப்ரஹ்மணஃ ப்ருதக் நாஹம் தேஹோ ந மே தேஹ கேவலோஹம் சநாதனஹ ஏவமேவாத்விதீயம் வை ப்ரஹ்மணோ நேஹ கிஞ்சன ஹ்ருதய கமல மத்யே தீபவத் வேதசாரம் ப்ரணவமயம் அதர்க்யம் யோகிபிர் த்யானகம்யம் ஹரி குரு சிவ யோகம் சர்வபூதஸ்தமேகம் சக்ருதபி மனசா வை சிந்தயேத்யஸ்ஸ முக்தஹ ஓம்.